யாரது? நான் தான். நான் தானா? நான் தான். எங்க இருக்கீங்க? எங்கே? எங்க? காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி, காதல் செய்ய கத்துக் கொடுப்பேன் உள்ளுக்கு வாடி. காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி, காதல் செய்ய கத்துக் கொடுப்பேன் முன்னுக்கு வாடி. நான் வாட பிடிக்கும் மல்லிகப்பூவே வண்ணப்புறாவே வா, கை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு வா. காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி, காதல் செய்ய கத்துக் கொடுப்பேன் முன்னுக்கு வாடி. பழந்தான் பழுத்தாச்சு பசி எடுத்தாச்சு. ஒண்ணு ஒண்ணா நான் தானே எடுத்துக்க போறேன். என்னத்த சொல்ல, நான் காத்திருந்தேன் கதவை திறந்து உள்ளுக்கு வந்து காதல் செய்ய மழத்தூரல் ஆனந்தம் தன்னால் புரியும் சின்ன பொண்ணு நான் தானே எனக்கு என்ன தெரியும் நான் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வா காத்திருந்தேன் கதவை திறந்தேன் உள்ளுக்கு வந்தேன் காதல் செய்ய கற்றுத்தரணும் உள்ளுக்கு வந்தேன் நான் வாட பிடிக்கும் மல்லிகைப்பூவே வண்ணப்புறவே வா கை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு காத்திருந்த